வானம் தள்ளாடு மேகம் தாழாமல் மடிமீது தார்மீக கல்யாணம் இது கார்தால சங்கீதம் தாலாட்டு நம்ம ஏலோ நீங்கள் மோடு நம்ம ஏலோ புரியா புரியா புரியா